காதும் எந்தன் துணை நீயே, என்ன செய்தாலும் எந்தன் துணை நீயே, என்ற மணலே புனையே நாளும், என்ன செய்தாலும் எந்தன் துணை நீயே, என்ற மணலே புனையே நாளும், என்ற மணலே உன்னையே.